சிரித்தால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நாம் காதலிக்க உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க முத்து முத்தாய் நீரதற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க முடியதென்ன பண்படும் என்றே நினைத்தாயோ